முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்த நிழல் போகுதே. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை. எங்கே எந்த இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா? முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரில் பார்த்தேன். நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிக்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் எங்கும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. முதன் முதலில் பார்